లక్ష్మీనాథసమారంభాం నాతయాముడమధ్యమాం అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యోనిత్యమచ్యుత పదాంబుజ యుగ్మ రుగ్మ వ్యామోహతస్తదితరారి త్రినాయ మేనే అస్మద్గురోర్ భగవతోశ్యదేక సింధోః రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే యోంత ప్రవిశ్య మమ వాచమిమాం ప్రసూప్తాం సంజీవయత్య కిల శక్తిధరస్వదామ్నా అన్యాస్త చరణ శ్రవణత్వకాదీన్ ప్రాణాన్ నమో భగవత పురుషాయ తస్మై విశుద్ధ విజ్ఞాన గణ స్వరూపం విజ్ఞాన విశ్రాణ బద్ధ దీక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే జయత్యాశ్రిత సంత్రాసద్వాంత విద్వంసనోదయః ప్రభావాన్ సీతయా దేవ్యా పరమ వ్యోమ భాస్కరః. సర్వేభ్యః నమస్కారః. రఘువీర గద్యత்தில இன்னைக்கும் நாம 38வது சூரணக்கியே பார்க்கலாம். மாரி சமாயா மிருகசர்ம பரிகர்மித நிர்பர தர்பாஸ்தரண మారీచ మాయా మృగచర్మ పరికర్మిత నిర్భర దర్భాస్తరణ. இந்த சூர்ணிகை நேற்றும் பார்க்கப்பட்டது. அதுல சூர்பனகையுடைய விருத்தாந்தத்தை அடியன் விஜாபிச்சேன். சூர்பனகையுடைய விருத்தாந்தத்தை சுவாமி தேசிகன் தனியாக சொல்லல, அவளை பத்தி பேசக்கச்சக்க ரகுவீரனுடைய கத்தியத்துல அவளை பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு விட்டுட்டார் அப்படின்னு பெரியவா சொல்றா. ஏன்னா இது ரகுவீர கத்தியம், எம்பெருமானுடைய குணங்களை வர்ணிக்கக்கூடிய ஸ்தோத்திரம். அதனால்தான் சுந்தரகாண்டத்தையும் ஒரே ஒரு சூர்ணிக்கையில பூர்த்தி பண்ணிட்டார். ராமாயணத்துல முக்கியமாக சொல்லப்பட்டது சுந்தரகாண்டம். ஆனால் சுவாமி தேசிகன் அதை ஒரே சூர்ணிக்கையில பூர்த்தி பண்ணிட்டாருன்னு முன்னையே சொன்னோம். அங்கேயும் ராமனுடைய குணங்கள் தான் வர்ணிக்கப்பட்டதுன்னு சொன்னோம். நம்ம கதைப்படி போறது படினால ஒரு ஒரு சூர்ணிக்கைகளுக்கும் ரெண்டு ரெண்டு நாள் எடுத்துக்க வேண்டியதா இருக்கு. சில சூர்ணிக்கைகளுக்கு சிலதெல்லாம் அஞ்சு ஆறு சேர்த்து ஒரே நாள்ல முடிச்சிடுறோம். இப்போ மாரீச்சனுடைய மாரீச்சனுடைய மாயா மிருகச்சர்ம ஆச்சரியபூதமான காஞ்சனமா இருக்கக்கூடிய மிருகாஜினத்தினாலே, காஞ்சனம்னா ஸ்வர்ணம் அர்த்தம், தங்கமயமான மிருகாஜினம்னா மான் தோல், அதனாலே பரிகர்மித்த அலங்கரிக்கப்பட்ட நிர்பர தர்பாஸ்தரண ஒரு நிச்சயமாக நிபீடமா இருக்கக்கூடிய தர்பாசனத்தை உடையவனே, நன்றாக இருக்கக்கூடிய ஒரு தர்பாசனத்தை உடையவனே. பகவத்கீதையில எம்பெருமான் சொல்றான், சுசௌ தேசே பிரதிஷ்டாப்பிய ஸ்திரமாசனம் ஆத்மனா நாத்தியுச்சரித்தம் நாத்தி நீச்சம் சேலாஜின குஷோத்தர அப்படின்னு குஷோத்தரம் அப்படின்னு பகவத்கீதையில அப்படியே ஆறாவது அத்தியாயம் நினைக்கிறேன், அது பெருமாள் சொல்றான். அனுஷ்டான காலத்துல தர்பாசனத்துக்கு மேல மிருகாஜினத்தை போட்டுக்கொண்டு அனுஷ்டானம் பண்ணணும்னு இருக்கு. அப்பேற்பட்ட மிருகாஜினம் மான் தோல், இவன் மாரீச்சனுடைய மான் தோலை போட்டு இருக்கான். மாரீச்சன் என்று சொல்லக்கூடிய ஆச்சரியமா இருக்கக்கூடிய தங்கமயமான மிருகாஜினத்தை இவன் போட்டுக் கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட தர்பாசனத்தை உடையவனே அப்படின்னு சுவாமி தேசிகன் இந்த இடத்துல இந்த சூர்ணிக்கையில ராமனுடைய ஒரு பெருமையை பேசுறார். இதுல ஏகப்பட்ட கேள்வி வருது. அத்வைத சித்தாந்தப்படி பார்த்தால் ஏகப்பட்ட கேள்வி வருது. பெரியவாழ் வியாக்கியானத்தில் அது எல்லாத்தையும் அத்வைத மதத்தை கண்டிக்கிற இந்த சூர்ணிக்கையினால மாயாமிருகம் அப்படின்னு சொல்றார். எப்படி எது சத்தியம் இங்க கேள்வி இருக்கு. ராட்சசனுடைய உடம்பு அழித்தாரா பெருமாள், இல்ல மானுடைய உடம்பை அழித்தாரா அப்படின்னு கேள்வி. இப்போ மாரீச்சன் ராட்சசன் இல்லையா, அந்த ராட்சசனை அழிச்சிட்டு அது எப்படி மான் தோலை தர்பாசனத்துல போட்டு அமர்ந்து கொள்ள முடியும்? ராட்சசன் தான் உண்மையான திருமேனி. அப்பேற்பட்ட உண்மையான திருமேனியா இருக்கக்கூடிய மாரீச்சனுடைய திருமேனி ராட்சச திருமேனி. அதை அழித்து விட்டு மான் அழித்ததாக, மானை அழித்ததாக காட்டிக்கொள்வதுன்றது எப்படி ஒத்து வரும் அப்படின்றது இங்க கேள்வி. மாரீச்சன் நிறைய ஐந்திர ஜாலங்கள் பண்ணக்கூடியவன். காஞ்சன மிருகத்தை போல ஒரு பொன் மானை போல வேஷம் போட்டுக் கொண்டு வந்தான். பதில் சொல்றான் பெரியவா இந்த கேள்விக்கு, பதில் சொல்றான். கேள்வி ரொம்ப ஸ்பஷ்டமா இருக்கு இல்லையா. எல்லாருக்கும் தெரியும்படியாக மாயையினாலே அவன் பொன்மானாக வேஷம் போட்டு வந்தான். வாஸ்தவமா பார்த்தால் அப்படி இல்லை. மாயா மிருகச்சர்ம பரிகர்மித்தனே சுவாமி தேசிகன் சாதிக்கிறார் இந்த இடத்துல. சரி, அப்படி சொல்ல முடியுமா? கேள்வி கேள்வியோட சம்பந்தப்பட்டு பார்த்தா அப்படி சொல்ல முடியுமா? மாயா மிருகச்சர்மன்னு சொல்ல முடியுமா? ஒரு மாயினாலே ஒரு மான் தோல் உடைய ஒரு சரீரத்தை அவன் எடுத்துட்டு வந்தான், மானாக வந்தான் அப்படின்னா கூட அவனை சம்ஹாரம் பண்ணால் அவனுடைய உண்மையான உருவம் தானே வரும். இந்த பொய் உருவம் போயிடும் இல்லையா. இதுதானே ராமனுடைய விமோசனத்தில் நம்ம இதுக்கு முன்னாடியெல்லாம் கூட பார்த்தோம். ஒவ்வொருத்தரா பார்த்துட்டு வந்தோம் என்னமோ. கந்தர்வனாக இருந்து சாப விமோசனம் பெற்றான், சாபத்தை பெற்றான், ராட்சசனானான். அதுக்கப்புறம் பார்த்தால் மீண்டும் ராமனுடைய கையா திருக்கரங்களாலே சம்ஹாரம் பண்ணப்பட்டு அவன் மறுபடியும் கந்தர்வனானான். அப்படி இருக்கும்போது இவன் மட்டும் என்ன மானாவே இருப்பான்? இப்படிதான் சொல்ல முடியுமா அப்படின்னா இதெல்லாம் மந்த சோத்தியம் அப்படின்ட்டு. இந்த மாதிரி சோத்தியத்துக்கு எல்லாம் இங்க பிரசக்தியே இல்லை. ஏன் தான் இப்படி எல்லாம் பண்றீங்களோன்னு கேட்கிற வியாக்கியானத்துல. மாரீச்சன் அவனுடைய விசித்திரமான ஒரு சக்தியினால அத்தியாச்சரியமான ஒரு காஞ்சன மிருகத்தை சிருஷ்டித்து, மிருக சரீரத்தை சிருஷ்டித்து அதுல ராட்சச சரீரத்தை மிருக சரீரானுகுணமாக சின்னதா பண்ணிட்டு அதுக்குள்ள அனுப்பிரவேசிச்சு அதை அதிஷ்டானம் பண்ணான்னு நான் பெரியவா. ராமனுடைய பாணம் என்ன பண்ணிட்டு முன்னாடி மிருக சரீரத்தை அழிச்சுட்டு பின்னாடி ராட்சச சரீரத்தை அழிச்சுது அப்படின்றான். இது பெரியவாள் வந்து ஏதோ விகிட்டாத சித்தாந்தத்தை நிரூபிக்கணும்ன்றதுக்காக மட்டும் சொல்லல. வால்மீகி ராமாயணத்திலே காட்டா என்ன பிரமாணத்தை, சரீரம் மிருக ரூபஸ்ய விநிர்பித்ய சரீரோத்தம சரோத்தம மாரி சத்யைவ ஹிருதயம் விபேதாசனி சன்னிபகாம். இந்த கோவிந்தராஜ வியாக்கியான இந்த ஸ்லோகத்துக்கு பிரதமம் மிருக ரூபஸ்ய சரீரம் விநிர்பித்ய ததஹா மாரீச்சஸ்ய சஹிருதயம் ததந்தரவர்த்தி ஸ்வசரீரம் விபேத. முதல்ல மிருகரூபமா இருக்கக்கூடிய சரீரத்தை அழித்துட்டு பின்பு ராட்சசனுடைய ஹிருதயத்தை அழிக்கிறார். இப்படி ஸ்பஷ்டமா சொன்னபடியினால மாரீச்சன் முதல்ல மிருக சரீரத்தை விட்டான், பிறகு தன்னுடைய சரீரத்தை விட்டு மிருத்தனானான் போயிட்டான் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கணும். பெருமாள் சொல்ல முடியுமா அப்படின்னா இப்படித்தான் சொல்லி ஆகணும்ன்ற சுவாமி தேசிகன். ஏன்னா பாதுகாசகஸ்திரத்திலே ஒரு இடத்துல மாரீச்ச மாயா மிருகத்துக்கு சர்மம் உண்டு அப்படின்னு காட்டுற. சர்மம்னா தோல்னு அர்த்தம். ரங்கேஸ்வரஸ்ய மிருகயோ சரணாவசக்தாம் ரக்ஷக்கபீந்திரமகுடேஷு நிவேசயோக்யாம் மன்யே பதாவணி நிபத்த விசித்திர ரத்னாம் மாயா மிருகத்ய ரச்சிதாமிவ சர்மணாத்வம் துவாம். மிருகசரீரத்துல ராட்சச சரீரத்தோட அனுப்பிரவேசிக்கலன்னா ராட்சச சரீரத்தை வேற ஒரு இடத்துல வச்சுட்டு மிருகச்சர்மத்தோட மிருகசரீரத்தோட இங்க வந்தான் அப்படின்னா அதுக்கு பிரமாணம் இல்லையே. மாரீச சைவ ஹிருதயம் பிபேதன்ற ஒரு வால்மீகியுடைய வாக்கியத்தை எப்படி காட்ட முடியும்? மாரீச்சனுடைய ஹிருதயத்தை பிளந்தான் ராமன் அப்படின்னு எப்படி காட்ட முடியும்? அப்போ ராட்சச சரீரமும் இங்க இருக்கு, மிருகசரீரமும் இங்க இருக்கு, ரெண்டு விதமான சரீரத்தை கொண்டும் அவன் இங்கே பிரவேசிச்சான் அப்படின்றது நமக்கு ஸ்பஷ்டமா தெரியும். இதெல்லாம் வேதாந்த கருத்துக்கள். மாயா சப்தத்துக்கு வேதாந்தத்துல ஸ்ரீவாசகரர் ஆஸ்திரிய வாச்சின்னு சொல்லியிருக்கார். ஜனகசிய குலே ஜாத்தா தேவ மாயேவ நிர்மிதா அப்படின்னு சொல்லியிருக்கார். ஜனக மகாராஜனுடைய திருமகள் அவருடைய திருமேனி எப்படி அத்தியாச்சரியகரமா இருக்குமோ அதுபோல இந்த மாயா மிருகம் இருக்க அது ஆச்சரிய அவகாகமா இருக்கின்ற ஆச்சரியமா இருக்கின்ற. எல்லாத்தையும் நாம சத்தியமா பார்க்கணும் விசிஷ்டாத்வைதத்துல. அதுதான் இங்க சுவாமி தேசிகன் இங்க ரொம்ப ஸ்பஷ்டமாவே சாதிக்கிறார். அப்பேற்பட்ட மாரீச்சனுடைய மிருகச்சர்மத்தை தர்பாசனத்திலே போட்டுக்கொண்டவனே சக்கரவர்த்தி திருமகனே இந்த இடத்துல ஸ்லாகிச்சு பேசுற கதைப்படி பார்த்தால் நேற்று நம்ம சூர்பனகையனுடைய விற்த்தாந்தத்தை பார்த்தோம். இன்னைக்கு மாரீச்சனுடைய உபதேசத்தை நம்ம பார்க்க போறோம். மாரீச்சனுடைய உபதேசத்தையும் கேட்காமல் சீதா அபகரணம் நடந்த பர்யந்தம் நம்ம பார்க்க போறோம். முதல்ல மாரீச்சன் உபதேசம் பண்றான் ராமாயணப்படி பார்த்தால். இங்க கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு, கம்பராமாயணத்திலையும் வால்மீகி ராமாயணத்திலையும் வித்தியாசம் இருக்கு. அகம்பனன் ஒருத்தன் அவன் ஜனஸ்தானத்துல நடந்த விற்த்தாந்தங்களை ராமனுடைய பராக்கிரமத்தை கொண்டு போய் ராவன் இடத்துல சொல்றான். சபையில மாரீச்சனும் இருக்கான், ராமன் ஒருத்தன் இருக்கான், எப்பேற்பட்ட வீரன், 14,000 ராட்சசர்களையும் அழிச்சுட்டால் ராமனா, ராமன் கிட்ட யாராலையும் போகவே முடியாதுன்றான் மாரீச்சன். சரி நீ எப்படிடா வந்த அப்படின்னா, நான் பெண் வேஷம் போட்டு கொண்டு வந்தேன், நான் பெண் என்பதால் அவர்கள் என்ன ஒன்னும் பண்ண முடியல அதனால விட்டுட்டார்கள். மாரீச்சன் சொல்றான், வேஷம் போட்டுண்ட பொண்ண ராமனுக்கு தெரியாதா, பொய் சொல்ற. ராட்சச லோகஸ்ய சர்வசிய கஹ சிருங்கம் சேத்து மிச்சசி, எவனோ வந்து ராட்சச வம்சத்துக்கே கம்பீரமா இருக்கக்கூடிய சிகரமா இருக்கக்கூடிய உன்னை அழிக்கணும்னு யுக்தி பண்றான். உன் பாரியைகள் எத்தனையோ பேர் இருக்கா, அவளோட நீ சௌக்கியமா இருக்கலாம், ராமன் அபச்சாரப்படாதேன்றான் மாரீச்சன். இவன் பொய் சொல்றான், வேஷம் போட்ட ஸ்திரீ அசல் ஸ்திரீன்னு தெரியாதா, அதெல்லாம் அவன் பார்க்க மாட்டான். நான் ராமஹா பரதாரான்னு வை சக்ஷுர்பியாம் அபிபஷ்யத்தின் வால்மீகி பகவான். மற்ற பரதாரங்களை கண்ணால கூட பார்க்க மாட்டான் ராமன். அப்படி இருக்கும்போது ராமன் இடத்துல அபச்சாரப்படாத, எல்லாம் தப்புகள், யாரோ உன்னை அழிக்கிறதுக்காக ஏமாத்துறா, நீ இதெல்லாம் நம்பாதேன்றா மாரீச்சன் ராவன் இடத்துல. சரின்னு ராவணன் கலைஞ்சு போயிட்டான், சபை கலைஞ்சு கொடுத்து அவளுடைய இருப்பிடத்துக்கு போயிட்டான். அங்கேருந்து வந்தா சூர்பனகை, அவள் வந்த கோலமே ராவணனை ஏதோ பண்ணித்து ஏன் இப்படி வந்தேன்னா, அகம்பனன் வேற சொல்லியிருக்கான் ராமனுடைய பராக்கிரமத்தை பத்தி, அகம்பனன் சொல்லியிருக்கான். ராவணனை பார்த்து சூர்பனகை கேட்கிறா, என்னடா நீயும் ராஜ்யம் பண்ற பைத்தியகார ராஜ்யம், ஊர்ல என்ன நடக்கிறது ஒன்னும் தெரியாது போல இருக்கியே, இப்படி இருந்தா ராஜாவை யாராவது பகுமானம் பண்ணுவாளா, கௌரவிப்பாளா, கிராமிய சுகத்துல ஈடுபட்டு ராஜாவை யாரும் மதிக்கவே மாட்டா, ஏன் இப்படி இருக்கே, ஒத்த வந்திருக்கான், ரிஷிகளுக்கெல்லாம் அபயப்பிரதானம் பண்ணிட்டு இருக்கான், நீ ராட்சசாலுக்கு அபயப்பிரதானம் பண்ணது என்னதான் ஆச்சு, ராட்சசாலாம் காப்பாத்துறேன்னு சொன்னியே, அங்க ஒருத்தன் ராட்சசாலாம் அழிச்சுட்டு இருக்கான், இதெல்லாம் நியாயமா, சரி என்ன நியாயமான எப்படி இருப்ப, என்ன ஆச்சுன்னு கேட்டான். உன்னாலதான இந்த பரிபவம், நீ என்ன விஷமம் பண்ண சொல்லுன்றான் ராவணன். நீ இடை இழைத்த குற்றம் என்ன கம்பராமாயணத்துல, நீ என்ன பண்ண சொல்லு. அப்படி உடனே சொல்றாரு ராவன், ராமன பார்க்க போன எப்படி இருந்தான் தெரியுமான், தீர்க பாகுர் விசாலாட்சா சீர கிருஷ்ணாஜி நாம்பர கந்தர்ப சமரூபஸ்த ராமோ தசரதாத்மஜ சக்கர சாபிபம் சாபம் விக்ரிஷ கனகாங்கதம் தீப்தான் சிபதி நாராசான் சர்பானிவ மகாவிஷான். பையன் ஒருத்தருக்கா அவன் பேர் ராமன்னா, அந்த ஒருத்த நாள் ஜனஸ்தானத்துல இருக்க மொத்தம் போயிடுச்சு அப்படின்னா, இடுப்புல மர உரி, மேல கிருஷ்ணாஜினம், ஒரு இடத்துல யாச்சகம் இன்னொரு இடத்துல யாச்சகம்னு சேர்ந்தா போல விலக்கி வாங்கி இருக்கக்கூடிய உத்திரியம் அறவேட்டி மர உரியும் கிருஷ்ணாஜினத்தின் தரிசின் இருக்கான். எப்பேற்பட்டவன் தெரியுமா, அவன் பராக்கிரமம் எப்படி இருக்கு தெரியுமான், அக்கம்பனன் ஏற்கனவே சொன்னதெல்லாம் அவனுக்கு ஞாபகம் வருது. இங்க அழகான ஒரு தத்துவம் சொல்லப்படுறது சூர்பனகினால. ராவணன் கேக்கனா ராமனா அடிச்சான் அப்படின்னு, ராமனா உன்னை இந்த கதிக்கு ஆளாக்குறான். ஏன்னா அங்க சொல்லிருக்கா இல்லையா, மாரீச்சன் சொன்னானே ஸ்திரீய ஒரு பொழுதும் தொடக்கூட மாட்டான். ராவணனா ராமனா உன்னை இப்படி பண்ணான். அனுரக்தஸ்த பக்தஸ்த லக்ஷ்மணோ நாம வீரியவான். லக்ஷ்மணன் ஒருத்தர் இருக்கான் பக்கத்துல, அண்ணனுக்கு அண்ணன் அண்ணாக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கான். அமர்ஷி துர்ஜயோ ஜேதா விக்ராந்த புத்திமான் பலி. ரொம்ப அமர்ஷினா முன்கோபக்காரன் அர்த்தம். அவனை ஒரு காலம் யாராலையும் ஜெயிக்க முடியாது, எல்லாரையும் அவன் ஜெயிச்சிருவான். பராக்கிரமசாலி, நல்ல புத்திமான், அந்த மகாபலசாலிதான் என்ன இப்படி ஆக்கிட்டான். என்ன மாத்தி மாத்தி பேசுறியே, முதல்ல ராமன் அறுத்தான்னு சொன்ன, இப்ப லக்ஷ்மணன் அறுத்தான்னு சொல்றியே, இது நியாயமானு கேக்குறான் ராவணன். யார் ராமன்னு சொல்ற, லக்ஷ்மணன் சொல்ற, யார் ராமஸ்ய தட்சிண பாகோ தட்சிணோ பாகு நித்யம் பிராணோ பகிஸ்தரஹாம். மூக்க அறுக்கணும்னா கையால தானே அறுப்பான், புரிஞ்சுடா முட்டா பயலேன்றா ராவண்ண பார்த்து. அந்த கை வேற யாரோட, அந்த கை லக்ஷ்மணன் டான்றா ராமனுக்கு. அந்த ராமனுடைய வலது கை லக்ஷ்மணன் அப்படின்றா. இப்ப சரியா போச்சாருன்ட்டு நான் சொன்னது தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு, சரி அப்புறம் மேல சொல்லு உடனே. அவ சொல்றா அங்க ஒரு பொண்ணு இருந்தா தெரியுமா, பொண்ணா எப்பேற்பட்ட பொண்ணு, அப்பதான் வரான் இறங்கி வரான். கம்பராமாயணத்துல ரொம்ப அழகா இருக்கும் இந்த இடங்கள்லாம். பொன்னால் ஆன மேனியை விட பெண்ணால் வந்த குற்றம் இதுன்ட்டா பொண்ணு. அதுவும் வில்லுக்கும் விடி என்றாலும் வேல்வக்கும் நெற்றி என்றாலும், எவ்வளவுதான் நம்ம ஓமை சொல்லிண்டே போலாம், ஆனால் எந்த ஓமையும் சீதைக்கு ஈடாக ஆகவே ஆகாது அப்படின்னு நிரூபிக்கிறார் அங்க சூர்பனகை. அப்பதான் இறங்கிட்டு, பெண் என்றால் பேயும் இறங்கும், இறங்கின மொத்தம் இறங்கணும். ராமஸ்ய துவிசாலாட்சி பூர்ணேந்து சதுசானனா தர்ம பத்னி பிரியா நித்யம் பர்து பிரிய ஹிதேரதா. விதேகராஜாவுடைய பெண் சீதான்னு பேரு. சரி அவனுடைய மனைவி தானே, இருந்தா இருந்துட்டு போட்டான், அவன் பாரிய எனக்கு எதுக்கு, இங்க ஒருத்தரும் இல்லையா அவள் என்னத்துக்கு, அவளை தூக்கிட்டு வந்து வரத்துக்கு நான் என்ன பண்ணணும். அப்ப சொல்றா ஈஸ்வரிடாவோ, நீ ஈஸ்வரன், உன்னை ஈஸ்வரன் ஆக்கணும்னு நான் நினைச்சிருக்கேன், நீ இப்படியெல்லாம் பேசுறிய. அவள் ஈஸ்வரி, உன்கிட்டதான் ஈஸ்வர லட்சணங்கள்லாம் இருக்கு, ராமன்ட இல்ல. உபனிஷத் சொல்றது ஈஸ்வரனுக்கு லட்சணம் என்ன அப்படின்னா, அவன்கிட்ட பயந்துட்டு வாயு அவனுக்கு அவன் சொல்றபடி வீசறது. வாயு பகவான் பகவான்கிட்ட பயந்து நடக்கிறான், சூரியன் உதயமாகறான் அவன்கிட்ட பயந்து நடக்கிறான். அந்த மாதிரி ஈஸ்வர லட்சணம் யாருக்கிட்ட இருக்குன்னா உன்கிட்ட இருக்கு, ராவணா உன்கிட்ட இருக்கு. அப்போ ஈஸ்வரீகம் சர்வபூதானாம் தான் இகோபக்வேஸ்ரியம். அப்போ ஈஸ்வரி அவள், அவள் உன் பக்கத்தில் இருக்கணும். எங்கேயோ ஒரு மானிடன் அவன் பக்கத்துல போய் அவ உட்கார்ந்துருக்கா. பந்தனைந்த மேல் விரலால் சீதைக்காகி பகலவன் மீதி இயங்காத இலங்கை வேந்தன் அந்தமில் திங்கரம் சிரங்கள் புரண்டு வீழ அடுகணையால் எய்து கந்த அம்மான் கான்மின் தேர வேண்டொரு பாசுரம் கலியன் சொல்றார். பந்தனைந்த மெல்விரலால் சீதைக்காகி பகலவன் மீதி இயங்காத இலங்கை வேந்தன். இந்த சூரியனுடைய வெயில் ராவணன் மேல பட்டதே இல்லை. எங்க நடந்து போனாலும் சூரியன் வெயில் ராவணன் மேல படவே கூடாது. சந்திரனும் பயப்படுவான். அப்படிப்பட்டவன், அவ்வளவு பராக்கிரமத்தோடு இருந்தவன் இன்னைக்கு மொத்தத்தையும் அழிச்சுக்கிறான். ஆனந்தமா இருப்பான் ராவணன். விம்சத்தி ஈக்ஷணானாம் க்ஷணமாத்திரம் பாத்திரம் பவதி அப்படின்னு போஜ சம்புல சம்பு ராமாயணத்துல போஜன் சொல்றான். 20 கண்ணால அப்படி ஒரு பார்வை பார்ப்பான. சந்திரனும் சூரியனும் அப்பாடி இன்னைக்கு புழைச்சிட்டான்னு வரான். அந்த மாதிரி இருந்தானா, மொத்தத்தையும் அழிச்சுட்டான் ஒரே நாள்ல. எங்கண்ணா சீதையை இன்னைக்கு பார்த்தே ஆகணும், சீதையை அபகரிச்சே ஆகணும், சீதை என் பக்கத்துல உட்கார்ந்தே தீரணும் முடிவு பண்ணான். மாரீசன் எவ்வளவோ உபதேசம் பண்றான். தனி மாரீச ராமாயணம்னே ஒன்னு இருக்கு. கம்பன் சொல்றான், கரணையும் மறந்தான் தங்கை மூக்கினை கடிந்து நின்றான், உரணையும் மறந்தான் உற்ற பழியையும் மறந்தான், வெற்றி வெற்றி அரணையும் கொண்ட காமன் அம்பினால் முன்னை பெற்ற வரணையும் மறந்தான், கேட்ட மங்கையை மறந்திலாதான். எல்லாத்தையும் மறந்து தொலைச்சான் படுபாவி. ஆனால் மங்கையா இருக்கக்கூடிய சீதாதேவியை மறக்கவே இல்லை. எல்லாத்தையும் மறந்தான். பரஸ்திரிய ஆசைப்பட்ட பழி வரப்போறதே அப்படின்னு அத்தையும் மறந்தான். முன்னாடி காலத்துல திலோத்தமைன்ற அப்சர ஸ்திரீய போய் பலாத்காரம் பண்ண காரணத்தினால இன்னொரு ஸ்திரீயை நீ பலாத்காரம் பண்ணா நீ மண்டை வெடிச்சு போயிடுவ அப்படின்ற சாபம் இருக்கு பாருங்க. அந்த சாபத்தையும் மறந்தான். சீதையை அபகரிச்சுன்னு வரணும்னு புறப்பட்டான். மாரீச்சன் எவ்வளவோ தடுக்கான், இதெல்லாம் வாண்டான்னு. மாரீச்ச ராமாயணம்னே தனி ராமாயண வால்மீகி சொல்றேன், வாண்டான் கேட்கவே இல்லை. மாயா மிருகமா போறியா? ஒன்னு அவனுடைய கையால சாகரியா, இல்ல என் கையால சாகரியா? நீயே முடிவு பண்ணிக்கணும். கேடுகட்டவன் உன் கையால சாகிறத காட்டிலும் அவனுடைய கையால சாகிறது எவ்வளவோ மேல். ஆவி திகைக்கும் ஐவருக்குமைக்கும் சிற்றின்பம் பாவியேனை பலரி காட்டிப்படுப்பாயோ. தாவி வையம் கொண்ட தடம் தாமரைகற்கே கூவிக்கொள்ளும் காலம் இன்னும் குறுகாதோன்னு ஆழ்வார். இந்த பஞ்சேந்திரியங்கள் படுத்துற பாடு இருக்கு, அந்த பாட்டை யாராலையும் தடுக்கவே முடியாது. சரி, உன்கிட்ட நான் வந்து அகப்பட்டுண்டு உன் கையால சாகிறத காட்டிலும் மகா சக்கரவர்த்தி அவங்கிட்ட போலாமோ இல்லையோ? போனா அந்த மாய மிருகத்தை, இதெல்லாம் கதை நமக்கே தெரியும், மாய மிருகத்தை பிடிச்சு கொடுன்றா. பிடிச்சு கொடுன்னா அவள் ராமனும் லக்ஷ்மணன், ராமன் போறான், அப்புறம் லக்ஷ்மணன் கிட்ட அபச்சாரப்படுற பிராட்டி, லக்ஷ்மணனும் போறான். அந்த சந்தர்ப்பத்தில் அந்த மாயா மிருகத்தை அடிக்கிறார் பெருமாள். ஹா ராம ஹா லக்ஷ்மண ஹா சுமித்ரே ஹா ராம மாதா சஹமே ஜனன்யா ஏஷா விபத்தியாம்யம் அல்பபாக்யா அப்படின்னு கத்தின்றே அவன் மயங்கி விழறான். கத்திதோ வம்ச விஸ்தாரா பவதா சோம சூரியயோ. இப்படி பாகவதத்தில் சொல்ற எல்லாத்தையும் விட்டுட்டு அவன் நிர்கதியா நிற்கக்கூடிய இந்த வேலை வந்துருத்து. அந்த மான் இத மாதிரி சொல்லிட்டு, தெரிந்துணர் ஒன்றுமையால் தீவினையேன் வாழா இருந்தொழிந்தேன் கீழ்நாள்கள் எல்லாம் கரந்துருவின் அம்மானை அஜ்ஞான் என்று அஜ்ஞான் பின் தொடர்ந்த ஆழியங்கை அம்மானை ஏத்தாதையர்த்து பிரித்திருந்தார் இதை சொல்ற ஆழ்வார். அப்போ இப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு நின்னான். சீத பயத்துல சீற்றமடைஞ்சு லக்ஷ்மணன் அனுப்புறா. அந்த சமயத்தில் ராவணன் அந்த இடத்துல வந்து சீதைய அபகரிச்சிருந்து போறான். இன்னும் இடையில வால்மீகி பகவான் எவ்வளவோ சொல்றார் கதைகள், அதெல்லாம் சொல்றதுக்கான சமயம் நமக்கு இப்ப அமையல. உபன்யாசம் 25 நிமிஷம் வரைக்கும் வாட்ஸ்அப்ல பண்ண முடியும், அதிகம் அதுக்கு மேல பண்ண முடியல. ஆகையினால சீதா அபகரணம் நடந்துருத்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த சூர்ணிக்கைய பூர்த்தி பண்ணிக்கிறேன். மறுபடியும் அடுத்த நாளைக்கு போக முடியல, நாளைக்கு ஜடாயுனுடைய ஒரு கதையை சொல்லணும். ஆகையினால இதோட இன்னைக்கு உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிக்கிறேன். மத்தியில கதைகளை அவரவர்கள் வால்மீகி ராமாயண பிரகாரம் தெரிந்து கொள்ள வேண்டியதுன்றத பிரார்த்திச்சுட்டு இதோட பூர்த்தி பண்ணிக்கிறேன். தாசன்.